அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த நாளின் இன்றைய தியானத்திற்காக உங்களை வரவேற்கின்றேன். நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுகிறவர். நம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருந்தால் எல்லா ஆலோசனைகளையும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தருகிறார். இந்த நாளிலே குறிப்பாக கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், பேதுரு எழுதின முதலாம் நிருபம் முதலாம் அதிகாரத்தில் 15-16 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். மற்ற எல்லா மதங்களுக்கும் மற்ற எல்லா மனிதர்களுடைய போதனைகளுக்கும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேதத்திற்கும் உள்ள 100% வித்தியாசம் என்னவென்று சொன்னால், மற்ற மதங்கள் சொல்லுகிறது அன்பாயிருங்கள் என்று, ஆனால் நம்முடைய வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து அன்பாயிருந்தது போல நீங்கள் ஒருவர்கள் ஒருவர் அன்பாயிருங்கள். மற்ற மதங்கள் எல்லாம் சொல்லுகிறது மன்னியுங்கள், ஆனால் நம்முடைய வேதம் நமக்கு சொல்லித்தருகிறது கிறிஸ்து மன்னித்தது போல நீங்கள் ஒருவரையொருவர் மன்னியுங்கள். மற்ற வேதங்கள், மற்ற மனிதர்களின் போதனைகள், குருமார்கள் நமக்கு போதிப்பது என்னவென்று சொன்னால், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் நம்முடைய வேதம் நமக்கு சொல்லித்தருகிறது கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படித்தான் இங்கே பேதுரு தம்முடைய நிருபத்திலே எழுதுகிறார் கர்த்தருடைய வார்த்தையை. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். இது புதிய ஏற்பாட்டின் உபதேசம் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலும் லேவியராகம புஸ்தகத்தில் 19:2 கர்த்தர் சொல்கிறார், யெகோவா தெய்வம், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அந்த 20 26 லேவியராகமத்திலே வாசிக்கும்போது, நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்ற வார்த்தையோடு முடித்து விடாமல், எனக்கேற்ற பரிசுத்தனாய் இருக்கும்படி நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய பார்வையிலே பரிசுத்தம் வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தையிலே பரிசுத்தம் வேண்டும். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளிலே பரிசுத்தம் வேண்டும். நம்முடைய செயல்களிலே பரிசுத்தம் வெளிப்பட வேண்டும். மாத்திரமல்ல, கர்த்தரை ஆராதிக்க செல்லும்போது பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஆராதனையைத்தான் கர்த்தர் அங்கீகரித்து கொள்வார். அவர் பரிசுத்தர், ஆகையால் நாம் பரிசுத்தராக இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமாக இருங்கள் என்கிற உபதேசத்தை மாத்திரமல்ல, பரிசுத்தத்திற்கு முன்னுதாரணமாக அவர் வாழ்ந்து காட்டினது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவர் லேவியராகவும் 20:8 சொல்லுகிறார், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நம்மால் இந்த பரிசுத்தத்தை சம்பாதித்து விட முடியாது. ஆகவே நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக அவரே நமக்கு உதவி செய்கிறார். எவ்வளவு அற்புதமான, ஆச்சரியமான ஒரு கிருபை! பரிசுத்தராய் இருங்கள் என்று மாத்திரமல்ல, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு முன்மாதிரியை இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டினார். மாத்திரமல்ல, அவரே நமக்கு சொல்லுகிறார், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தையினாலே பரிசுத்தப்படுத்துகிறார், தம்முடைய ஆவியினாலே பரிசுத்தப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் நம்மை பரிசுத்தத்திற்கு நேராக நம்மை நடத்துகிறார். அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற ஆண்டவராக இருக்கிறார். இப்ரேய நிருபத்திலே அற்புதமான ஒரு வேத பகுதியை வாசிக்க முடியும். இப்ரேயர் 12 நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கிறார்கள். நாம் தவறு செய்யும்போது தங்களுக்கு நலமின்றி தோன்றினபடி கொஞ்ச காலம் அவர்கள் சிட்சிக்கிறார்கள். பிறகு அவர்கள் பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது தங்கள் சிட்சைகளை நிறுத்தி கொள்கிறார்கள். அப்படி சரீரத்தின் தகப்பன்மார்களுக்கே நாம் அஞ்சி நடக்கும்போது, நாம் பிழைக்கத்தக்கதாக நம்முடைய ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா என்று எபிரேய நிர்வாகியோன் சொல்கிறார். இப்போ 12:10 உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த சரீரத்தின் தகப்பன்மார்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் உங்களை சிட்சித்தார்கள். இவரோ, ஆவிகளின் தகப்பனாகி இவரோ, தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவளாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். ஆண்டவர் நம்மை சிட்சிக்கும் போது கூட, நம்மை பாடுகளின் பாதையில் அனுமதிக்கும் போது கூட, நம்மை கடினமான வனாந்திர பாதைகளை, இருளின் பாதைகளை, இழப்பின் பாதைகளை, கண்ணீரின் பாதைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆண்டவர் அனுமதிக்கும் போதும் கூட அவருடைய நோக்கம் நம்மை கஷ்டப்படுத்த வேண்டும், நாம் கண்ணீர் வடிக்க வேண்டும், நாம் வேதனைப்பட வேண்டும் என்பதல்ல. அவருடைய பரிசுத்தத்திற்குள்ளே நாம் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராயிருக்கிறார். அந்த குயவனுடைய கையிலே பரிசுத்த பாண்டமாக, பிரயோஜனமுள்ள பாண்டமாக, அவருக்கு உகந்த ஒரு பாத்திரம். ஹல்லேலூயா. நம்மை அவர் கரங்களிலே ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக அந்த பரிசுத்த ஆண்டவர் தம்மை போலவே நம்மையும் அவர் மாற்றி அவருக்கேற்ற பரிசுத்தர்களாய் நம்மை மாற்றி விடுவார். யோசேப்பை போல நித்தம் நித்தம் அவன் சோதிக்கப்பட்டும் அவன் விட்டு கொடுக்கவே இல்லை. அவன் பரிசுத்தத்திற்காக வைராக்கியமாய் வாழ்ந்தான். ஆகவேதான் கர்த்தர் அவனை உயர்த்தினார். இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசுத்தத்திற்காக வைராக்கியம் கொள்ளுங்கள். அப்படி வைராக்கியமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உயர்வுக்காக பரிசுத்தம் அல்ல, பரிசுத்தருக்காக பரிசுத்தம். நாம் பரிசுத்தத்திற்காக எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும், இழந்து போன தேவசாயலை நாம் மீட்டுக்கொள்வதற்காக எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகள், நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் பரிசுத்தத்தை குறித்து பெரிதாக பிரசங்கங்கள் பண்ணப்படுவதில்லை. பரிசுத்தத்தின் மீது அவ்வளவு கவர்ச்சிகரம் ஜனங்களுக்குள்ளே இல்லாமல் போய்விட்டது, அதற்கு ஒரு ஈர்ப்பு இல்லாமல் போய்விட்டது. கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசுத்தம் இல்லை என்றால் எபிரேயர் 12:14 சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. இந்த கடைசி நாட்களில் நமக்கு மிக முக்கியமான தேவை பரிசுத்தம். கர்த்தர் தாமே நம்மை பரிசுத்தமாய் மாற்றுவாராக. அந்த பரிசுத்தத்தின் மீது ஒரு தனியாத தாகம் நமக்கு இல்லை என்று சொன்னால் நம்முடைய ரட்சிப்பு கேள்விக்குரியது. பூரணமான பரிசுத்தம் கர்த்தரால் மாத்திரமே நமக்கு தர முடியும். கர்த்தர் நிச்சயமாக அதற்கு உதவி செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:7 பவுல் எழுதுகிறார், தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். சின் இஸ் த சிக்னஸ் ஆஃப் த சோல். நம்முடைய ஆத்மாவினுடைய மிகப்பெரிய ஒரு வியாதி பாவம். இந்த பாவத்திலிருந்து விடுபட அநீதிக்கு அவயவங்களாக இல்லை, நீதிக்கு அவயவங்களாய் நம்மை ஒப்பு கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எவ்வளவு பரிசுத்தத்தினை வாஞ்சிக்கிறோமோ அவ்வளவாக நாம் அசுத்தத்தை வெறுக்க வேண்டும். ஒரு வெறுப்பை கர்த்தர் நமக்கு தருவார் அசுத்தத்தின் மீது. நம்முடைய நடை உடை பாவனைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் வெளிப்படட்டும். உள்ளான மனுஷனுக்குள்ளே ஒரு பரிசுத்தம், புறம்பான மனுஷனிலும் அந்த பரிசுத்தம் வெளிப்படட்டும். கிறிஸ்துவின் நாள் மிக சமீபமாயிருக்கிறபடினாலே ஹல்லேலூயா, நாம் இந்த பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம், நீதியின் மேலே நீதி, அந்த பரிசுத்தமான அன்பு, இவைகளெல்லாம் நமக்குள்ளே வரும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹோலினஸ் இஸ் நாட் த வே டு கிரைஸ்ட், கிரைஸ்ட் இஸ் த வே டு ஹோலினஸ். அந்த கிறிஸ்துவின் மூலமாக நாம் பரிசுத்தத்தை அடைந்து விட முடியும். கிறிஸ்துவின் மூலமாக நாம் பரிசுத்தத்திலே வளர முடியும். கிறிஸ்துவின் மூலமாக நம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நுழைந்து விட முடியும். அந்த பெரும்பாக்கியத்தை அடைந்து விடுவோம். ஒருவேளை தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையிலே நீங்கள் பரிசுத்தத்தை காப்பாற்ற முடியாதபடிக்கு போராடுகிறவர்களாக இருந்தால் நான் உங்களுக்காக இந்த வேளையில் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களுக்கு பலனை தருவாராக. உங்கள் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்குவதாக. பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய தனிப்பட்ட அந்தரங்க ஜீவியத்திலும் ஒளிரங்கமான வாழ்க்கையிலும் உள்ளும் புறம்பும் ஒரு பரிசுத்தம் உண்டாகும்படியாக மன்றாடுகிறேன். யாரெல்லாம் பரிசுத்த வாஞ்சையிருந்தும் அதற்கான வைராக்கியம் இல்லாமல் விழுந்து விழுந்து எழும்புகிற நிலைமைகளில் இருக்கிறார்களோ, இந்த நாளில் நான் வந்தாடுகிறேன். பார்வையிலே ஒரு பரிசுத்தம், வார்த்தையிலே ஒரு பரிசுத்தம், சிந்தனையிலே ஒரு பரிசுத்தம், செயல்களிலே அதன் விளைவாக ஒரு பரிசுத்தம், கர்த்தரை ஆராதிக்கும் போது ஒரு பரிசுத்தம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதித்து பாடுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தனை தருவீராக. ஏசாயா நாவை தொட்டது போல எங்கள் ஒவ்வொருவருடைய சரீரத்தின் அவயவங்களை கர்த்தனை தொடுவீராக, எங்களை பரிசுத்தம் பண்ணுவீராக. இந்த நாள் முழுவதும் எங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும். இந்த நாள் மாத்திரமல்ல, எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.